கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு, ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு. போடா டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர். நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. நாடே இல்லாம நாட்டை ஆளுகிற ராஜா நான் தானடா. சொந்த வீடே இல்லாம வீட்டில் வாழுகிற வீரன் நான் தானடா. நாடே இல்லாம நாட்டை ஆளுகிற ராஜா நான் தானடா. சொந்த வீடே இல்லாம வீட்டில் வாழுகிற வீரன் நான் தானடா. கூட்டம் கூட்டாமல் கொடியும் நாட்டாமல் தனியா வென்றேன். நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு, ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு. நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. உறவும் ஏதுமின்றி உலவும் சம்சாரினான் பல நாடும் சந்தோஷம் நடத்தி பார்த்து வரும் நான் ஓர் சந்நியாசிதான். ஊரும் உற்றாரும் உறவும் ஏதுமின்றி உலவும் சம்சாரினான் பல நாடும் சந்தோஷம் நடத்தி பார்த்து வரும் நான் ஓர் சந்நியாசிதான். சொந்தம் ஒன்றில்லை பந்தம் என்றில்லை ஆனால் சொந்தம் உண்டு. பாதை இல்லாத பயணம் ஒன்றுண்டு பாடம் கண்டே நின்று. ராகம் கெடாத தாளம் விடாத பாட்டும் உண்டு. நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு, ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு. போடா போடா போடா டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர். நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா. இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா. டோய் டோய் ஆஹா.